டோமர் கேப் மாதிரி கைத கஸ்மாலம் எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா ஏ ராயாபுரம் பீட்டரு ரவுண்ட் சுயிங் மேட்டரு ஏ சவுண்ட் ஏத்தப்பா ஏ ஊட்டக்குள்ள வெட்டுதா ஏரியால கெட்டுதா பாடம் கத்து தர லைஃப் மட்டும் போதுமே வேலை வேணாமே காசும் வேணாமே பசங்க கூட சுத்தும் நட்பு மட்டும் போதுமே பப்பு தேவையில்ல கிளப் தேவையில்ல குத்தும் கானா பாட்டும் கேட்டா மட்டும் போதுமே ரம்மு வேணாமே தம்மு வேணாமே லவ்வு பண்ண ஒரு பொண்ணு மட்டும் போதுமே நானே எங்க வீட்டு புள்ள இல்ல உங்க வீட்டு புள்ளன்னு சொல்லுவேனே நாங்க எல்லாருமே சென்னையோட செல்ல புள்ள சொந்தா தான் சொல்லுவேனே மரண குத்து கொல்ல குத்து மரண குத்து பசங்கனாலே கெத்துதானப்பா குத்து குமா குத்து ராயா புரா ராயா புரா.